கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலா உலகத்தில் மனிதர்கள் சுபிட்சமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அடிப்படை விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த அடிப்படை விஷயத்தை மனிதர்கள் கையாளும் பொழுதுதான் அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் உலகத்தில் மக்களுக்கு மத்தியிலே நீதமும் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நடமாடும். அப்படி மனிதர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த அடிப்படை விஷயத்தை கைவிட்டு விடுவார்கள் எனால் அதன்பால் கவனம் செலுத்தாதவர்களாக சிந்தனையை செலுத்தாதவர்களாக விட்டு விடுவார்கள் எனால் உலகத்தில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அராஜகங்களும் அரங்கேறிக் கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் நமக்கு வாக்களிக்கின்றான். அன்றாட நிகழ்வுகளும் நமக்கு அல்லாஹ்வுடைய இந்த உபதேசத்தினுடைய ஆழமான உண்மையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அது என்ன விஷயம், அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த அடிப்படை அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த அடிப்படை அம்சத்தை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளுக்கு கற்றுத்தருவதற்கு முன்னால் தன்னுடைய அடியார்களுக்கு அதனை உபதேசிப்பதற்கு முன்னால் தன்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் இந்த நற்குணத்தை இந்த நல்ல சிந்தனையை இந்த நல்ல அம்சத்தை உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஏவுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனக்குள்ளேயே அந்த நல்ல குணம் இருப்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார். தன்னிடத்திலேயே அந்த நல்ல அம்சம் இருக்கின்றது, என்னிடத்திலே அந்த நல்ல குணம் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் நமக்கு பறைசாற்றி விட்டுத்தான் மனிதர்களே நீங்களும் அந்த நல்ல குணத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள், அந்த நல்ல அம்சத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த நல்ல அம்சத்தை நீங்கள் தவறும் பொழுது அந்த நற்குணத்தை நீங்கள் மீறும் பொழுது நீங்கள் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை நடத்திவிட முடியாது, மனிதர்களுக்கு மத்தியிலே சுபிட்சமான சந்தோஷமான சூழ்நிலை நிலவ முடியாது என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அது என்ன நல்ல அம்சம், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன் முதலில் அவன் ரப்புல் ஆலமீன் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அவன் உலகத்தாரையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். இரண்டாவது தன்மையை அல்லாஹ் சொல்கின்றான் அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவிலா கருணையாளன் நிகரிலா கிருபையாளன் ஈவு இரக்கம் கொண்டவன் என்று சொல்கின்றான். மூன்றாவது தன்மையா அல்லாஹ் சொல்கின்றான் மாலிக் யௌமித்தீன், அவன் ஒரு நியாயவான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு எல்லா விதமான பவர் எல்லா விதமான அதிகாரம் எல்லா விதமான சக்தி எல்லா விதமான ஆற்றல் அவனிடத்தில் இருக்கின்றது. அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அந்த மறுமை நாளிலே. இருந்தாலும் அந்த மறுமை நாளைக்கு அல்லாஹ் என்ன பெயர் வைத்திருக்கிறான் என்றால் நியாய தீர்ப்பு நாள், நீதம் வழங்கப்படும் நாள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாளுக்கு பெயர் வைத்து தன்னுடைய சிஃபத்தாகவே சொல்கின்றான். அந்த நாளில் முழுமையான நீதம் வழங்கக்கூடியவன், பாரபட்சம் இல்லாமல் நீதம் வழங்கக்கூடியவன் என்று தன்னுடைய நீதத்தை தான் எப்படிப்பட்ட நீதம் வழங்குவேன் எப்படிப்பட்ட நியாயவான் என்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நீதம் என்ற நல்ல அம்சத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு மூமின்களை பார்த்து சொல்கின்றான் மூமின்களே யாதிலு, நீங்களும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீங்களும் உங்களுக்குள்ளே நியாயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் எந்த விதமான அநீதம் செய்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகின்றார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நியாய தீர்ப்பு நாளினுடைய நியாயத்தை பற்றி நீதத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், அல்லாஹ் அந்த கியாமத் நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு அணுவளவுக்கு அநீதம் அளிக்க மாட்டான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு அணுவளவுக்கு கூட அநீதம் அளிக்க மாட்டான், அவர்கள் செய்த உலகத்தில் செய்த நல்வினைகளுடைய நன்மையை நிச்சயமா மறுமையில பெற்றே தீர்வார்கள். அதே போன்று யார் உலகத்தை ஒரு அணுவளவு தீமை செய்வார்களோ அதனுடைய விளைவையும் அங்கே பெற்றே தீர்வார்கள். உமையாமல் மிஸ்னால தரத்தின் ஹைரையரா, யார் ஒரு அணுவளவுக்கு நன்மை செல்வாரோ அதையும் அவர் எங்கே பார்ப்பார். உமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா, யார் ஒரு அணுவளவுக்கு தீமை செய்வாரோ அதையும் அங்கே அவர் பார்ப்பார். ரப்புல் ஆலமீன் அதுல எந்த விதமான அநீதமோ அநியாயமோ செய்வதில்லை, பாகுபாடு காட்டுவதில்லை, ஏற்றத்தாழ்வு காட்டுவதில்லை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சம்பவத்தின் மூலமாக உணர்த்தினார்கள், ஒரு அழகான விளக்கத்தின் மூலமாக சொன்னார்கள். உலகத்திலே மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மட்டும் அவன் தீர்ப்பு வழங்க மாட்டான், மாறாக மிருகங்களுக்கு மத்தியில் கூட அப்ராமின் தீர்ப்பு வழங்குவான், நியாயம் வழங்குவான். மிருகங்களுக்கு மத்தியில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதத்தை மீற மாட்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உலகத்திலே கொம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆடு, உலகத்திலே கொம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை முட்டிவிட்டால், கொம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டிவிட்டால், மறுவையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பு உழைக்க வைத்து கொம்பை கொடுத்து இந்த முட்டிய ஆட்டை மறுமையில முட்ட வைப்பான். முட்டிய ஆட்டை, முட்டுப்பட்ட உலகத்திலே முட்டுப்பட்ட ஆட்டை மறுமையிலே முட்ட வைப்பான். அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அங்கே நியாயம் வழங்குவதிலும் நீதம் செலுத்துவதிலும் சரியான முறையில் பாகுபாடின்றி அங்கே சட்டங்களை இயற்றுவதிலும் ரப்பல் ஆலமீன் சரியான தீர்ப்பளிக்கக்கூடியவன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட நியாயத்தை, இப்படிப்பட்ட நீதத்தை தன்னுள் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான அம்சத்தை ரப்பல் ஆலமீன் என்ன விருப்பப்படுகிறான் என்றால், என்னுடைய பிரதிநிதியாக, என்னுடைய ஹலீஃபாவாக, என்னுடைய பிரதிநிதியாக உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர்களிடத்திலும் இந்த நீதம் இருக்க வேண்டும், இந்த நியாயம் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் தங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு பேச்சு, பாதகமாக இருந்தாலும் ஒரு பேச்சு என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் பொதுவாக நீதம் வழங்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நீங்கள் நீதிக்காக நியாயத்திற்காக சாட்சி சொல்பவர்களாக, அதனை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காக எப்படி ஆகிவிடுங்கள் என்றால், நீதத்திற்காக வேண்டி சாட்சி பகர்பவர்களாக ஆகிவிடுங்கள். அதாவது நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் உலகத்தில் ஆகிவிடுங்கள். நீங்கள் நியாயத்தை உலகத்தில் நிலைநாட்டவில்லை என்றால், மூமின்களாய் நீங்கள் உலகத்தில் நியாயத்தை நிலைநாட்டவில்லை என்றால், மூமின்களாய் நீங்கள் உலகத்தில் நீதத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், உலகத்தில் யாராலும் நீதத்தை நியாயப்படுத்த முடியாது, நீதத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது, நியாயத்தை நிலைநாட்ட முடியாது. என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் விளக்கம் சொல்கின்றான். எந்த ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட உங்களுடைய விருப்போ அல்லது வெறுப்போ, எந்த ஒரு சமுதாயத்தின் மீதோ, எந்த ஒரு கூட்டத்தின் மீதோ, அல்லது எந்த தனிநபர் மீதோ நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய விருப்போ அல்லது வெறுப்போ, வலா எஜிரி மன்னக்கும், உங்களை தூண்டிவிட வேண்டாம், அலா அல்லா தாதிலோ, நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். யார் மீதாக கொண்ட விருப்பு வெறுப்பு உங்களை நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு தூண்டிவிட வேண்டாம். யாதினோ, நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையில் நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமானவராக இருந்தாலும் நீதம் செலுத்துங்கள், உங்களுடைய வெறுப்புக்கு ஆளானவராக இருந்தாலும் நீதம் செலுத்துங்கள். யாதினோ, நீதத்தை நடைமுறைப்படுத்துங்கள், நீதத்தை நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் இன்னஹு அக்ரபுலி தக்வா, அதுதான் இறை அச்சத்திற்கு நெருக்கமானது. நீங்கள் நீதத்தை நிலைநாட்டும் பொழுதுதான் இறை அச்சம் உங்களுக்கு வளரும். ஆகவே வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் உற்று நோக்கியவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். சகோதரர்களே, இந்த வசனத்திலே தர்ஜுமாவை நான் இப்போ உங்களுக்கு முன்னால் சொன்னேன். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய ஆழத்தை சற்று நாம் பார்ப்போம். எனால் எந்த அர்த்தத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொன்னான், எதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கட்டளை நமக்கு கற்றுத் தருகின்றான் என்று பார்ப்போம். எனால் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நியாயமே இல்லாமல் இருந்த ஒரு பகுதியிலே, நியாயம் என்றால் என்ன விலை என்று கேட்கப்பட்ட ஒரு பகுதியிலே, நீதம் என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன என்று எந்த விதமான விளக்கம் தெரியாமல் இருந்த பகுதியிலே, முதன் முதலாக அரபு தேசத்திலே நீதத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கினான் என்றால் இப்படிப்பட்ட திருவசனங்கள் மூலமாகத்தான், இப்படிப்பட்ட திருவசனங்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு மத்தியிலே நீதம் நிலைநாட்டப்பட்டது. எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு யூத பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டால் அவளை கல்லால் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்த பொழுது யூதர்கள் பெருமானாவிடத்திலே வந்து சிபாரிசு கோருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய பெண்மணி இது போன்று தவறு செய்துவிட்டால், அவள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவள், அவள் இப்படிப்பட்ட தவறுக்காக நீங்கள் இந்த தண்டனை கொடுத்தால் எங்களுடைய குலத்தில் பெருமை சென்றுவிடும், ஆகவே சட்ட நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். வன்மையாக கண்டித்துவிட்டு சொன்னார்கள், இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும், உங்களுடைய முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் எப்படியே தெரியுமா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்கள் எல்லாம் அழிந்து போனது எதனால் தெரியுமா, அவர்களில் வலியவர்களுக்கு ஒரு நீதி, எளியவர்களுக்கு ஒரு நீதி என்று நீதம் புகட்டப்பட்டதினால், அவர்கள் உயர்ந்தவர்களுக்கு ஒரு நியாயம், தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நியாயம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதினால் தான் உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்தில் அழிந்து போனார்கள். அதுபோன்று நீங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா? உங்களில் உயர்ந்தவர்கள் தவறு செய்தால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள், அல்லது மறக்கப்படுவார்கள், அல்லது அவர்களை தவறு மறைக்கப்பட்டுவிடும், தாழ்ந்தவர்கள் அவர்கள் தவறு செய்தால் அது தண்டனை கொடுக்கப்படும் என்ற நிலையை நீங்கள் கையில் எடுப்பீர்கள் என்றால், என்ற அநியாயமான நிலைமை நீங்கள் கையில் எடுப்பீர்கள் என்றால், முன் சென்ற சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டதை போன்று நீங்களும் அழிக்கப்படக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். எச்சரித்து விட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்கின்றார்கள், அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடியவன், நீங்களும் நீதம் செலுத்துங்கள் என்று. கண்ணித்திருக்க சகோதரர்களே, எப்படிப்பட்ட நியாயத்தை, எப்படிப்பட்ட நீதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்றால், ஒரு தந்தை தன்னுடைய தான் பெற்ற பிள்ளைகள், ஒரு தந்தை தான் பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே கூட நீதம் வழங்க வேண்டும், நியாயம் வழங்க வேண்டும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே வேறுபாடு காட்டக்கூடாது, பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். நுஆமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு பிரபலமான சஹாபி, அந்த சஹாபி அவர்களுக்கு அன்னாருடைய தந்தை பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில அன்பளிப்புகளை கொடுக்கின்றார். தன்னுடைய தந்தை நுஆமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தந்தை நுஆமானுக்கு சில அன்பளிப்புகளை கொடுக்கின்றார். கொடுத்தவுடன் அவருடைய தாயாருக்கு இதுக்கு பிடிக்கவில்லை, மற்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு இவர் ஏன் நுஆமானுக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்கின்றார் என்ற பிரச்சனையை நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு செல்கின்றார்கள். கொண்டு சென்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் பஷீர் தன்னுடைய என்னுடைய ஏழு பிள்ளைகளில் இந்த நுஆமானுக்கு மட்டும்தான் சில அன்பளிப்புகளை கொடுக்கின்றார், இது என்ன நியாயம் என்று கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஆமானை கூப்பிட்டு விசாரித்தார், பஷீரை கூப்பிட்டு விசாரித்தார்கள், பஷீர் என்ற சஹாபியை கூப்பிட்டு விசாரித்தார்கள், என்ன உங்களுடைய நுஆமான் என்ற இந்த மகனுக்கு மட்டும்தான் நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தீர்களா என்று. அவர் சொன்னார், ஆமாம் யார சொல்லலாம், எனக்கு பிடித்தமான பிள்ளை, அதனால் அன்பளிப்பு கொடுத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே உங்களுடைய ஏழு எட்டு பிள்ளைகளில் அல்லது நான்கைந்து பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், அல்லது அதுபோன்ற முக்கியத்துவத்தை மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுத்து ஒரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்காமல் நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்றால், இதற்காக நிச்சயமாக மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபியை எச்சரித்து அனுப்பினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உருவாக்கப்பட்ட சமுதாயம், இப்படிப்பட்ட ஒரு இப்படி உருவாக்கப்பட்ட சமுதாயம் தான் பின்னால் ஆட்சி கட்டிலில் அமரும் பொழுது, இதே சஹாபாக்களை காவிரியிலே ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போடும் பொழுது அந்த சஹாபாக்கள் அதே நீளத்தை நிலைநாட்டினார்கள். எந்த நீளத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்தார்களோ, எந்த நியாயம் வழங்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ, எந்த நீளத்தின்படி தீர்ப்பு வழங்கும்படி ரப்பல் ஆலமீன் கட்டுக் கொடுத்தானோ, அதே நியாயத்தின்படி நீளத்தின்படியும் உலகத்தில் ஆட்சி நடத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் வரலாற்றிலே நிறைவு கிடைக்கின்றன. ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பிரபலமான சஹாபி, அன்னார் கவர்னராக இருக்கின்றார்கள் ஒரு பகுதிக்கு, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் ஒரு பகுதியில் கவர்னராக இருக்கின்றார்கள். ஜனாதிபதி அமீர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய ஜனாதிபதியுடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஹதரத் அப்துல் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா இருக்கின்றார்கள். அன்னாருடைய மகன் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யூத சிறுவனை அடித்து விடுகின்றார், கவர்னருடைய மகன் அடித்தது, கவர்னருடைய மகன் அடிபட்டது சாதாரண ஒரு யூதன், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கப்பம் கட்டி செலுத்தி கப்பம் செலுத்தி வாழக்கூடிய, ஜிசியா வரி செலுத்தி வாழக்கூடிய ஒரு ஜிம்மி காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். சகோதரர்களே, அந்த யூதன், அந்த யூத அடிபட்ட யூதனுடைய தந்தை அந்த யூதனும் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார், உங்களுடைய மகன் என்னுடைய மகனை அடித்து விட்டான், இதற்கு என்ன நியாயம் என்று. அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு விசாரிக்கின்றார்கள், தன்னுடைய மகன் அடித்தது சரியா தவறா என்று விசாரித்ததில், தான் மகன் அடித்திருக்கிறான், ஏதோ சிறிய காரணத்தினால் இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை, ஏதோ கோபத்தில் அடித்து விட்டான், மன்னிப்பு கேள் என்று மன்னிப்பு கேட்டு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அந்த யூதன் விடுதா இல்லை, இந்த பிரச்சனையை நேராக மதினாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எடுத்து சென்றார். ஒரு சாதாரண அடிபட்ட விஷயம், ஒரு சாதாரண கைத்தகராறு, இந்த பிரச்சனையை மதினாவில் இருக்கக்கூடிய அமீர் முஃமினிடத்தில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு காஃபிர்களுக்கு, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் கொடுத்திருந்தது. சகோதரர்களே, இஸ்லாமிய ஆட்சி நீதம் வழங்கியிருந்தது, உரிமை கொடுத்திருந்தது. இந்த பிரச்சனையை, தன்னுடைய மகன் அடிபட்ட பிரச்சனையை அந்த யூதர் நேரடியாக உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் எடுத்து சென்றார். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டவுடன் அப்துல்லாவை வரவழைத்தார், கவர்னருடைய மகன் அப்துல்லாவை வரவழைத்தார், நேரடியாக விசாரித்தார்கள் என்ன பிரச்சனை என்று. தவறு இவருடைய பேர் தான் தெரிந்துவிட்டது. உடனடியாக அந்த யூதருடைய கையிலே சாட்டையை கொடுத்து, உன்னுடைய ஆசை தீர்வரை இவரை அடித்துக்கொள், உன்னுடைய ஆசை தீர்வரை இவரை அடித்துக்கொள் என்று சொன்னவுடன் அந்த யூதர் ரெண்டு மூன்று அடிகள் அடித்து விட்டு சென்று விட்டார். இது அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலாவுக்கு மனவேதனை அளித்தது. நம்முடைய கவர், நாம் ஒரு கவர்னராக இருக்கின்றோம், நம்முடைய மகன் நம்முடைய மகன் ஒரு மசீர் ஒரு யூதரை அடித்து விட்டான் என்பதற்காக நம்முடைய மகனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அவைக்கு அழைத்து கண்டித்து விட்டாரே என்று அதனை வேறொரு நேரத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனதாங்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அமீல் மூமின் அவர்களே, நீங்கள் நீதத்தை நிலைநாட்ட வேண்டியதுதான். அதற்காக வேண்டி சாதாரண இந்த விஷயத்திற்காக நீங்கள் தலையிட்டு என்னுடைய மகனை ஒரு யூதருடைய கையால் அடிக்க வைத்தது என்னுடைய மகனை என்னுடைய மனதுக்கு வேதனை அளிக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, உங்களுடைய மகன் அல்ல, உங்களுடைய மகன் அல்ல, நீங்களே ஒரு யூதரை அடித்திருந்தாலும் அந்த யூதர் கையில் சாட்டை கொடுத்து நீங்கள் ஜனாதிபதியுடைய பிரதிநிதி என்று பார்க்காமல் கவர்னர் என்று பார்க்காமல் உங்களையும் அடிக்க சொல்லியிருப்பேன். நீங்கள் அடித்திருந்தால் உங்களுக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் எல்லா மனிதர்களையும் சுதந்திரமானவர்களாக படைத்திருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது அடிமையாக்கினீர்கள், நீங்கள் எப்பொழுது அடிமையாக்கினீர்கள் மனிதர்களை என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவோ அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவை கண்டிக்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட நீதத்தை கற்றுக் கொடுத்தது எது? இப்படிப்பட்ட நீதத்தை கற்றுக் கொடுத்தது எது? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வின் மீதுல அச்சம், மறுமை நாளின் மீதுல உண்மை உறுதியான நம்பிக்கை, இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் உலகத்தில் நீதத்தை நிலைநாட்ட முடியும். இல்லை என்றால் உலகத்தில் எந்த சட்டத்தாலும், உலகத்தில் உள்ள எந்த சட்டத்தாலும், உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் நீதத்தை நிலைநாட்ட முடியாது என்பதை அன்றாட நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. போட்டோ சட்டம் இயற்றப்பட்ட பொழுது முஸ்லீம்கள் எல்லாம் கதறினார்கள், இந்த சட்டத்தை கொண்டு வராதீர்கள், இது முஸ்லீம்களுக்கு பாதகமான சட்டம், அப்பாவி மக்களை அநியாயம் செய்யக்கூடிய சட்டம் என்று கதறினோம், கண்டித்தோம். ஆனால் ஆட்சியாளர்கள் கேட்கவில்லை, ஆட்சியாளர்கள் கேட்கவில்லை, அந்த ஆட்சியாளர்களுக்கு துணை போகக்கூடிய சுயநலமிக்க அரசியல்வாதிகளும் கேட்கவில்லை. தங்களுக்கு தங்களுடைய ஆட்சி கிடைத்தால் போதும், ஆட்சியில் தங்களுக்கு பங்கு கிடைத்தால் போதும், தாங்கள் அமைச்சராக இருந்தால் போதும் என்று அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், ஒரு நியாய உணர்வு இல்லாமல், ஒரு மனிதநேயம் கூட இல்லாமல் அந்த போட்டோ சட்டத்தை முதன் முதலாக கையை தூக்கி ஆதரித்தவர்கள் இன்று போட்டோவினால் பாதிக்கப்படும் பொழுது கூக்குரல் எழுப்புகின்றார்கள். இதுதான் இந்திய சட்டம், இதுதான் இந்திய நியாயம், இதுதான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நியாயம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட நியாயம் ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட தீர்ப்பு, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட நீதம் ஒருபோதும் பொய்யாகாது. எனவேதான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, பூமியில் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஏனென்றால் யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதோ, யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றதோ, யார் மறுமையால் கஞ்சுகின்றார்களோ, அவர்களால் மட்டுமே நிச்சயமா உலகத்தில் நீதத்தையும் நியாயத்தையும் உருவாக்க முடியும், நிலைநாட்ட முடியும். மற்ற எந்த சக்தியாலும், அவன் எவ்வளவு பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்களால் நிச்சயமா உலகத்தில் நீதத்தை நிலைநாட்ட முடியாது. மற்றவர்கள் பாதிக்கப்படும் பொழுது, அப்பாவிகள் பாதிக்கப்படும் பொழுது, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படும் பொழுது, பொது ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது, அதை பற்றி கவலையே இல்லாமல் ஆதரிக்கக்கூடியவர்கள் தனக்கு என்று ஒரு பாதிப்பு வரும் பொழுது அங்கே கூக்குரல் எழுப்பார்கள். இதுதான் இந்திய நியாயம், இதுதான் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய நீதம். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் பார்க்க வேண்டும், ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு தீவிரவாத இயக்கத்தை, அது எப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கம், கடந்த 50 ஆண்டுகளாக அவர்கள் செய்யாத தீவிரவாதமே இல்லை, அவர்கள் நடத்தாத வன்முறையே இல்லை, ஒரு நாட்டினுடைய பிரதமரையே குண்டு வைத்து கொலை செய்தவர்கள், வெடிகுண்டினால் கொலை செய்தவர்கள், மனித வெடிகுண்டினால் தீர்த்து கட்டியவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை அளவுக்கு விதிக்கப்பட்டவர்கள், இன்று அளவிலும் இன்டர்நேஷனல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு வாண்டடில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனை தங்களுடைய இயக்கத்தின் தலைவனாக கொண்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்போடு, அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்போடு, அப்படிப்பட்ட ஒரு மோசமான வன்முறை கும்பலோடு ஆதரித்து பேசுகின்றார். நேற்றும் நான் ஆதரவாளன், இன்றும் ஆதரவாளன், இனிமேலும் ஆதரவாளன் என்று பகிரங்கமாக பேசுகின்றார். அப்படிப்பட்டவர் மீது இந்த போட்டோ பாயும் பொழுது அரசியல் கட்சிகளாம் கூக்குரல் எடுக்கின்றார்கள், ஆ செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று. இதே ஒரு சாதாரண அப்பாவி, இதே ஒரு சாதாரண அப்பாவி, இதே ஒரு சாதாரண சிறுபான்மை மக்கள் அல்ல, இதே ஒரு சாதாரண முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதன், ஒரு பொதுஜனம் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருந்து அவன் மீது போட்டோஸ் பாய்ந்திருக்கும் என சகோதரர் கேட்பதற்கு நாதி இருந்திருக்காது, குரல் எழுப்பதற்கு நாதி இருந்திருக்காது. கோத்ராவிலே 68 உயிர்கள் கொல்லப்பட்டன, 68 உயிர்கள் கொல்லப்பட்டன, ஒரு ரயில் பெட்டியில் தீ வைக்கப்பட்டு உடனடியாக அறிவித்தார் உள்துறை அமைச்சர், இது ஐஎஸ்ஐனுடைய சதி என்று. எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் நடக்கவில்லை, எந்த விதமான புலன் விசாரணை நடக்கவில்லை, உடனடியாக அறிவித்தார் இது ஐஎஸ்ஐனுடைய தீவிரவாத செயல் என்று. அதற்கு உள்துறை அத்வானிக்கு ஒத்து ஊதுவதற்காக, உள்துறை அத்வானியை சமாதானப்படுத்துவதற்காக, பிரதம மந்திரியை சாந்திப்படுத்துவதற்காக உடனடியாக 61 முஸ்லீம்கள் புடோவில் கைது செய்யப்பட்டார்கள். 61 அப்பாவிகள், எந்த சம்மந்தம் இல்லாதவர்கள் போட்டோவில் கைது செய்யப்பட்டார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை சகோதரனே. நம்மை பல பேருக்கு தெரியாது இப்படி முஸ்லீம்கள் போட்டோவில் கைது செய்யப்பட்டார்களா என்று. போட்டோ சட்டம் அதுவரை பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூட இல்லை, போட்டோ சட்டம் அதுவரை பார்லிமெண்ட்டில் இயற்றப்படக்கூட இல்லை. ஒரு அவசர கால சட்டமாகத்தான், ஒரு தற்காலிக சட்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவசர அவசரமாக 61 முஸ்லீம்கள் அப்பாவிகள் போட்டோவில் கைது செய்யப்பட்டார்கள். எதற்காக? அவர்கள் கோத்ராவிலே ரயிலை தீ வைத்து கொளுத்தினார்கள் என்று. இன்று வரை பாசிச சக்திகள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன, முஸ்லீம்கள் தான் கொளுத்தினார்கள், முஸ்லீம்கள் தான் கொளுத்தினார் என்று. ஆனால் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், நாட்டினுடைய பிரதமரே சொன்னார், கோத்ரா நடந்திருக்காவிட்டால் குஜராத் நடந்திருக்காது என்று. நாட்டில் முதலமைச்சர் சொல்கின்றார், நியூட்டனுடைய கொள்கையை சொல்கின்றார், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று நியூட்டனுடைய தத்துவத்தை சொல்கின்றார். ஆக கோத்ராவின் வினைக்கு எதிர்வினை தான் இந்த குஜராத் கலவரம் என்று. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மனித நேய சக்திகள், நியாயமான சக்திகள், நியாயமான சக்தி உள்ளவர்கள், நியாயமான சிந்தனை உள்ளவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள், இந்த கோத்ரா சம்பவத்தை முஸ்லீம்கள் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று. ஆனால் இதில் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், நம்முடைய முஸ்லீம்களே சிலர்கள் கோத்ராவை முஸ்லீம்கள் தான் செய்தார்கள், அது செய்த தவறு என்று பகிரங்கப்படுத்திக் கொண்டார்கள். யார் செய்தாலும் தவறு என்பது அடுத்த பிரச்சனை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாடு ஆரம்பித்து விட்டது, கோத்ரா நிகழ்வு நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. ஆங்கில பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதுகின்றன, கோத்ரா சம்பவத்தை முஸ்லீம்கள் செய்யவில்லை என்று. The Week என்ற ஆங்கில பத்திரிகை forensic expert என்று சொல்லக்கூடிய தடயவியல் நிபுணர்களை அனுப்பி அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். வெளியில் இருந்து பெட்ரோல் ஊற்றப்பட்டிருக்கும் எனால் அதனை படம் வரைந்து அதனை பக்கம் பக்கமாக போட்டிருக்கிறார்கள். தடயவியல் நிபுணர்கள் இதற்கென்று ஆட்களை நியமித்து பக்கெட்டில் தண்ணீரை கொடுத்து நீங்கள் ரயில் மீது ஊற்றுங்கள், எவ்வளவு பெட்ரோல் உள்ளே போகிறது, எவ்வளவு பெட்ரோல் கீழே விழுகிறது என்று பிராக்டிக்கலாக நடைமுறை பயிற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். அத்தனை உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்து விட்டன. இந்த காரியத்தை நிச்சயமாக ரயிலுக்கு வெளியே இருந்து ரயிலை கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை என்று பத்திரிகைகள் ஆணித்தரமாக சொல்கின்றன. அப்படி என்றால் யார் செய்தது கோத்ரா சம்பவத்தை? கோத்ரா சம்பவத்தை நிகழ்த்தியது யார்? ஹிந்து பத்திரிகை. த ஹிந்து பத்திரிகை தி நரேந்திர மோடி நெகேட்டட் என்ற தலைப்பிட்டு, நரேந்திர மோடியின் வாதங்கள் தவிடுபடியாகின்றன என்று தலைப்பிட்டு ஹிந்து பத்திரிகை எழுதுகின்ற இந்த விஷயங்களை பூரா எழுதிவிட்டு கடைசியில குறிப்பிடுகின்றது, அகமதாபாத்திலும் உள்ள நரோடா பட்டியாவிலும் இன்னும் சில ஊர்களிலும் எங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய பொது சொத்துக்கு, முஸ்லீம்களுடைய கடைகளும், முஸ்லீமுடைய வீடுகளும், முஸ்லீமுடைய சொத்துக்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டனவோ, அந்த தீ வைப்புக்கு சம்பந்தப்பட்ட கெமிக்கலும் இந்த ரயிலை கொளுத்துவதற்கு பயன்பட்ட கெமிக்கலும் ஒரே கெமிக்கல் என்று இந்து பத்திரிகை எழுதுகின்றது. இந்து பத்திரிகை இப்பொழுது எழுதுகின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் அந்த கெமிக்கல் பெட்ரோல் அல்ல, கொளுத்துவதற்கான பயன்படுத்தப்பட்ட பொருள் பெட்ரோல் அல்ல, மாறாக குஜராத்திலே பூகம்பம் நடக்கும் பொழுது அந்த பூகம்பத்தில் சிக்கி இறந்தார்களே அந்த பிணங்கள் அழுகாமல் இருப்பதற்காக வேண்டி இஸ்ரேலில் இருந்து ஒரு வகையான ரசாயன பொடி, வெள்ளை கலரிலே ரசாயன பொடி கொண்டு வரப்பட்டது, அந்த பொடி தான் தீ வைப்புக்கும் பயன்படுத்தப்பட்டது என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு வேதனையான நிகழ்ச்சிகள், எப்படிப்பட்ட அநியாயம் இந்த சமுதாயத்திற்கு. அவர்களே தீ வைத்து கொளுத்தி, அவர்களே அவர்களுடைய ஆட்களை எரித்து விட்டு, அவர்களே அவர்களுடைய ஆட்களை கொளுத்தி விட்டு, கடைசியிலே ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை மட்டுழைத்து நிகழ்த்தி விட்டு கோத்ரா நடக்காவிட்டால் குஜராத் அநியாயங்கள் நடந்திருக்காது என்றால் இது யாரை ஏமாற்றுவதற்கான இப்படிப்பட்ட சதி? இப்பொழுது உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன, கோத்ரா சம்பவத்தை நிகழ்த்தியது முஸ்லீம்கள் அல்ல, அதில் குறிப்பாக ரயிலுக்கு வெளியில் இருந்து கொளுத்தப்படவில்லை. அதை தி வீக் பத்திரிகை பக்கம் பக்கமாக எழுதி பத்திரிகை படங்களை போட்டு அதுக்கு ஆர்டிகல் வரைந்து தெள்ள தெளிவாக எழுதியிருக்கின்றன. வெளியில் இருந்து கொளுத்திருக்க முழுக்க முழுக்க வாய்ப்பே இல்லை, உள்ளிருந்துதான் கொளுத்திருக்கிறார்கள் என்று. அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை வழங்க வேண்டும், இப்படிப்பட்ட அநியாயங்கள், இப்படிப்பட்ட அட்டூழியங்கள், இப்படிப்பட்ட அநியாயங்கள் எந்த வார்த்தையால் வர்ணிப்பது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கோத்ராவை அவர்களே நிகழ்த்தி விட்டு அப்பாவி முஸ்லீம்கள் 61 முஸ்லீம்களை போடோவில் கைது செய்தார்கள். உடனடியாக போட்டோ பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு முஸ்லீம்களை பெயரை வைத்து கேட்பதற்கு நாதி இல்லை, எடுத்து சொல்வதற்கு நாதி இல்லை. ஆனால் ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்து, ஒரு வன்முறை கலாச்சாரத்திற்கு, உலகத்தை வித்திட்ட ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு இயக்கத்திற்கு பகிரங்கமாக ஆதரவு கொடுத்து பேசக்கூடியவர், கள்ளத்தோணியிலே போய் பார்த்து விட்டு வந்தவர், அவர்களை சந்தித்து விட்டு வந்தவர், அவர்களோடு உழவனாகக்கூடியவர், அவர்களோடு கொஞ்சம் குழாவக்கூடியவர், தன்னுடைய மனைவியிலிருந்து, தன்னுடைய பிள்ளைகளிலிருந்து, தன்னுடைய மகளிலிருந்து, தன்னுடைய பேரப்பிள்ளையிலிருந்து அத்தனை பேருக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த தலைவருடைய பெயரை சுட்டி மகிழக்கூடியவர், இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்றவுடன் அவரை அரசு செய்தால் ஆயிரக்கணக்கான கண்டனங்கள். ஏன்? அவர் அரசியல் கட்சி தலைவர், அரசியல் கட்சி தலைவர். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆசே உம்முடைய மகன் அல்ல, நீயே செய்திருந்தாலும் அந்த யூதருடைய கையில் சாட்டையை கொடுத்து உண்மை அடிக்க சொல்லியிருப்பேன் என்று சொன்ன அந்த நீதம் எங்கே? இந்த அசிங்கமான நீதம் எங்கே? இதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார், முஸ்லீம்களே நீங்கள் உலகத்தில் நீதி நிலைநாட்டவிட்டால், உலகத்தில் நீங்கள் நீதி நடைமுறைப்படுத்தாவிட்டால், நியாயத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்தாவிட்டால், உலகத்தில் எந்த சக்தியால் நடைமுறைப்படுத்த முடியாது. யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, யார் மரணத்தை அஞ்சுகிறாரோ அப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்தில் நியாயத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். இன்றைக்கு சொல்கிறார்கள், அன்றைக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், எந்த விதமான ஆய்வும் இல்லாமல், எந்த விதமான மறுப்பேதும் இல்லாமல் உடனடியாக கையை தூக்கி ஆதரவு கொடுத்தவர்கள், முன்னாள் முதலமைச்சரிலிருந்து இன்னாள் முதலமைச்சர் வரை அத்தனை பேர் ஆதரவு கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது கூக்குரல் எழுப்புகின்றார்கள், நாங்கள் எங்களுக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டது, இந்த போட்டோ சட்டத்தினால் அரசியல் பழிவாங்கல் நடக்கும் என்று. அன்புக்குரிய சகோதரர், எதற்காக சொல்கிறேன் என்றால், சகோதரர்களே இன்று திருடனுக்கு தேள் குட்டிலே போன்று ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாசிச சக்திகள். தன்னுடைய அமைச்சரவையிலே, தங்களுடைய மத்திய அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய மத்திய அரசாங்கத்திலே அமைச்சர் பதவியை ஏற்றிருக்கக்கூடியவர்கள், அந்த ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் இப்பொழுது தான் இயற்றிய சட்டத்தாலேயே பாதிக்கப்படும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திருடனுக்கு தேள் கொட்டியதை போட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிச சக்திகளுக்கு ஏற்படக்கூடிய இறுதி நிலைமை. இன்று யாரோ ஒரு ஆதரவாளர், கூட்டணி கட்சி தலைவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் இதே போட்டோ சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடியாய் துடித்து திட்டங்கள் தீட்டி சூழ்ச்சிகள் செய்து ஆதாரங்களை வைத்து அநியாயமாக அட்டூழியமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்த இதே அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் இதே அத்வானி அவர்களும் இதே போட்டோவினால் கைது செய்யப்படக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை இன்ஷா அல்லாஹ். கண்ணித்திருக்கிற சகோதரர்களே, இங்கே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், உலகத்தில் இஸ்லாத்தினால் மட்டுமே நீதம் வழங்க முடியும். இஸ்லாத்தை தவிர எந்த சக்தியால் உலகத்தில் நீதத்தை நிலைநாட்ட முடியாது. என்றைக்கு உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஆட்சி ஏற்படுமோ, என்று இஸ்லாமிய ஆட்சி வருமோ, என்று இஸ்லாமிய சட்டங்கள் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுமோ, என்று இறையச்சம் உள்ள சக்தி ஆட்சிக்கு வருமோ, என்று மறுமைக்கு அஞ்சக்கூடிய சக்திகள் ஆட்சிக்கு வருமோ, அப்பொழுதுதான் இந்த இந்தியாவிலும் பாமர மக்களிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து ஆட்சியாளர்கள் வரை அத்தனை பேருக்கும் நியாயமான தீர்ப்பு வழங்கப்படும், நீதமான நியாயம் வழங்கப்படும். அதுவரை அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம், வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஆட்சி உலகத்தில் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.